மாலை சூட வந்த மங்கை அந்த மங்கை ரதியாளின் தங்கை ஆலம் தளிர் போன்ற முங்கை அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை மாலை சூட வந்த மங்கை அந்த மங்கை ரதியாளின் தங்கை ஆலம் தளிர் போன்ற முங்கை அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை மாலை சூட வந்த மங்கை வந்த மங்கை என்ன இறைவா உன் படைப்பு அதில் எங்கும் அழகே உன் சிரிப்பு சின்ன இதை என்ன இனிப்பு அது தேடும் சுகம் என்ன துடிப்பு மாலை சூட வந்த மங்கை அந்த மங்கை ரதியாளின் தங்கை ஆலம் தளிர் போன்ற முங்கை அதில் அள்ளி கொடுத்தாள் என் பங்கை மாலை சூட வந்த மங்கை இடம் கூட ஒன்று அதற்குள் விளையாட